நனவிலும் கனவிலும் விழித்திருக்கும் காதல், நந்தவனமாய் கவிதை படைத்திருக்கும் காதல். மற்றுமொரு லோகம் சென்று மயக்கத்தின் ஊஞ்சலிலே மேகமென மிதந்திருப்போம், மயக்கத்தின் ஊஞ்சலிலே மேகங்களாய் மிதந்திருப்போம். ஆரம்ப காலம் ஒரு பக்கத்தாளம், அதுதான் காதல் பண்பாடு. ஆரம்ப காலம் ஒரு பக்கத்தாளம் அதுதான் காதல் பண்பாடு. ஆன பின்னாலே இரு பக்கமேளம் அதுதான் வாழ்க்கை அன்போடு. தேவாமிர்தம் தேனிதழ்கள் தேவர்களில்லை நான் வந்தே மாகின் நகலம் குன்றங்கள் மலர்கள் இல்லை நான் வந்தே. தேவாமிர்தம் தேனிதழ்கள் தேவர்களில்லை நான் வந்தே மாகின் நகலம் குன்றங்கள் மலர்கள் இல்லை நான் வந்தே. மஞ்சள் மேனி தென்றல் பட்டு அஞ்ச கண்டேன் நான் வந்தேன். காலம் ஒரு பக்கத்தாளம் அதுதான் காதல் பண்பாடு. சங்கீத சாகரம் ஜேசுதாஸ் அவர்கள் தனியாகவும் இணைந்தும் பாடிய பொன் தமிழ் கீதங்களை உங்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர். மந்திரி அன்பு காதலி என்னை ஆதரி மங்கை திங்களின் தங்கை நான் பாடும் நவராக மாளிகை காவிரி இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி நீ தினம் தினம் உனது அன்பு மழையை பொழிந்தால் மட்டுமே எனது மனம் என்ற பூமி வளம் பெறும் நலம் பெறும். வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் மகராணி மங்கை எனக்காக வந்தாள் மலரோடு மலராக நின்றாள் மகராணி மங்கை எனக்காக வந்தாள் மலரோடு மலராக நின்றாள் அந்நாளில் அவள் ஒரு கார்கால பறவை இந்நாளில் தந்தாளே எனக்கே தன்னுறவை அந்நாளில் அவள் ஒரு கார்கால பறவை இந்நாளில் தந்தாளே எனக்கே தன்னுறவை புது தோட்டம் புது ரோஜா அவளாகவே புது தென்றல் புது கீதம் நானாகவே புது தென்றல் புது கீதம் நானாகவே வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் நாடு சென்றாலும் பண்பாடும் கலைமான் கண்ணோடு விளையாடும் சிங்கார தமிழ்ப்பு என்னாடு சென்றாலும் பண்பாடும் கலைமான் கண்ணோடு விளையாடும் சிங்கார தமிழ்ப்பு அறியாமல் புரியாமல் அவள் ஓடினாள் நடைமாற வழி மாற நான் பாடினேன் நடைமாற வழிமாற நான் பாடினேன் வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் பகல் போல மாறிடும் அவளோடு இரவு பதமாக பாடிடும் அழகான நிலவு பகல் போல மாறிடும் அவளோடு இரவு பதமாக பாடிடும் அழகான நிலவு நினைவென்றும் கனவென்றும் அறியாமலே சுவையொன்று பெற வேண்டும் என் வாழ்விலே சுவையொன்று பெற வேண்டும் என் வாழ்விலே வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் சொர்க்கத்தின் சுந்தரங்கள் அனித்தும் உன்னாலேயே எனக்கு முதன் முதலாக அறிமுகம் செய்யப்பட்டது. சொர்க்கத்தின் திறப்பு விழா இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலை வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இழந்து தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்று ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா இன்று ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா தரிந்தும் உறவாடும் நேரத்திலே தீபம் அசைந்தும் தவழ்ந்தும் விளையாடும் வாதத்திலே ஆடை கலைந்தும் தரிந்தும் உறவாடும் நேரத்திலே தூங்காமல் இன்றேங்கும் மலர்கிளிகள் இன்பம் தாங்காமல் தள்ளாடும் இளங்கிளிகள் உயிரோடு உயிராய் ஒன்றாகி நிற்கும் உள்ளங்கள் பேசும் புதுமொழிகள் புதுமொழிகள் புதுமொழிகள் சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இளமை தரும் இனிய பலா பார்க்கட்டும் இன்ப உலா இங்கு சொர்க்கத்தின் திறப்பு விழா திறப்பு விழா புது கோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இளமை தரும் இனிய பலா ஆக்கட்டும் இன்ப உலா இங்கு சொர்க்கத்தின் திறப்பு விழா இங்கு சொர்க்கத்தின் திறப்பு விழா எனக்கு ஒரு சந்தேகம் நீ வெள்ளினமா மெல்லினமா அன்பை காட்டுவதில் நீ வெல்லினம் உரிமையோடு உனது கோபத்தை காட்டுவதிலும் நீ வெல்லினம் ஆனால் உன் ஆசைகளை மறைத்துக் கொள்ளுவதால் நீ அந்த விஷயத்தில் மெல்லினம் இனங்களிலே என்னை இனம் இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம் மின்னெழுத்துக்களில் இருக்கும் அந்த மெல்லினம் மனதுக்குள்ளே இருக்கும் ஆசை வல்லினம் பெண்ணினம் நீ எழுத்துக்களில் இருக்கும் அந்த மெல்லினம் மனதுக்குள்ளே இருக்கும் ஆசை வல்லினம் விஷயங்களும் நமது காதலுக்கு வாழ்த்துப்பா பாடம் வரவேற்பு கீதம் இசைக்கும் மேகமே பூந்தென்றலே போடோடிதான் வாருங்களே என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே மேகமே பூந்தென்றலே போடோடிதான் வாருங்களே என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே உன்னை தாளாட்டும் இளநீரோ உன்னை போராடுது, உன்னை தாளாட்ட எதிர்பார்க்கும் உள்ளம் கொள்ளாதது. தென்னை தாளாட்டும் இளநீரோ உன்னை போராடுது, உன்னை தாளாட்ட எதிர்பார்க்கும் உள்ளம் கொள்ளாதது. நாணம் அச்சம் நாளும் ஏறு ஆசை உண்டாகும் போது, நாணம் அச்சம் நாளும் ஏறு ஆசை உண்டாகும் போது, வானேகமே பூந்தென்றலே ஓடோடிதான் வாருங்களே, என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே. மாணிக்கம் மணி வைரம் மூன்றும் ஒன்றானதோ, முன்னம் காணாத அழகான மங்கை என்றானதோ, மாணிக்கம் மணி வைரம் மூன்றும் ஒன்றானதோ, முன்னம் காணாத அழகான மங்கை என்றானதோ, கொஞ்சம் நேனித்துள்ள மன்னன் வந்தேனே அள்ள, மஞ்சள் கொஞ்சம் நேனித்துள்ள மன்னன் வந்தேனே அள்ள, வானேகமே பூந்தென்றலே ஓடோடிதான் வாருங்களே, என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே, என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே. மாட மாளிகைகள் கோடி கோடி என கொட்டி கொடுத்தாலும் ஏன் இந்திர லோகத்தையே உனக்கு எழுதித் தருகின்றேன் என்று சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவையெல்லாம் உனது பால் நிலா புன்னகைக்கு ஈடாகுமா? புன்னகை ஊர்வலமே மன்னத லீலையில் நாடகமே, மோகன புன்னகை ஊர்வலமே மலர்களின் வண்ணம் கொண்டு திரிக்கின்றதே. பாடும் பாடம் மழைமுகில் கூந்தல் கண்டேன் மதிமுகம் தோன்ற கண்டேன் மனதிலே மஞ்சம் கண்டேன் உறவாடவா மோகன புன்னகை ஊர்வலமே புன்னகை பூர்வலமே மன்மத லீலையின் நாடகமே மோகன புன்னகை பூர்வலமே. ஆமாம், எதுவுமே உனது புன்னகைக்கு ஈடாக முடியாது. பூக்களும் நதிகளும் உந்தன் புகழ் பாடி சிலிக்கும். தென்றல் காற்றுக்கும் நிலாவுக்கும் உந்தன் பெயர் என்றும் இனிக்கும். மாம்பூவே திருமைனாவே எங்க ராஜா தீரோரா செடி முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் நினைக்கையில் இனிப்பாக இருக்கிறார் பறக்குது. சாமரம் வீசும் இது போன்ற அசத்தலான பாடல்கள் அடுத்தடுத்து ஒலித்துக் கொண்டிருந்தால் வான் எலைகளில் சுதாகர். இளமை கோவில் ஒன்று இரண்டே தீபங்கள், இளமை கோவில் ஒன்று இரண்டே தீபங்கள், இரண்டும் எரிகின்றன பார்க்கின்றேன், உனக்காக நான் கேட்கின்றேன், உனக்காக நான் ரசிக்கின்றேன், எனக்காக நீ சுவாசிக்கின்றாய், அதற்கு நான் தருகின்ற கைமாறாக இதை நீ எடுத்துக்கொள். இது இரவா பகலா, நீ நிலவா கதிரா, இது இரவா பகலா, நீ நிலவா கதிரா, இது வனமா மாளிகையா, நீ மலரா ஓவியமா, இது வனமா மலரா ஓவியமா, இது இரவா பகலா, நீ நிலவா கதிரா. அதில் கூச்சரம் வைப்பது அறிவா இல்லையா? இது பனியா, அதை படித்தால் தெரியும். இது பனியா மழையா, என்னை அழைத்தால் தெரியும். இது இரவா பகலா, நீ நிலவா கதிரா. தன்னை மறந்து காதல் கனிந்து ஒன்றாய் இணைந்தது. இது குயிலா குழலா, உன் குரலின் சுகமே. இது மயிலா மானா, அவை உந்தன் இனமே. இது கதிரா. கண்ணமும் கோவை இதழும் ஒன்றாயாகுமா? இங்கு திரிதான் உன் அழகே அழகு, இந்த உலகம் பெரிதா நம் உறவே பெரிது. எனது வாழ்க்கையில் யான் ஈட்டிய செல்வங்களாக கருதுபவை நான்கு விஷயங்கள். ஒன்று, பழைய பாடல் பொக்கிஷங்கள். இரண்டு, போதும் என்ற மனசு. மூன்று, உன்னை பற்றி யான் புனைந்த கவிதைகள். நான்கு, உன்னுடைய நினைவலைகள். ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என் நாளும் கொண்டுவரும் பாடல்களை பூவினம் மென்மையான தென்றலிலும் இதமான பாடல்களை உங்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர். சந்தம் படிக்குது வஞ்சியின் பாதத்திலே கோவை பழம் பழுக்க கண்டே குமரியின் உதட்டிலே பாதம் பட்டதும் பாறை கற்களும் பூமழை சிந்துமடி பார்வை பட்டதும் பாலை மண்ணிலும் தென்றல் வீசுமடி மயிலே அந்தி வெயிலே உந்தன் மலருடலோ விருந்தாவனம் பனிவிழும் பருவநிலா பரதமும் ஆடுவே சிலையோ சிற்பக்கலையோ இது என்னை இளமை குலுங்கும் ரதமோ இதயத்தில் அமுதம் பொழிய வருமோ சுவை தருமோ எனது விழிகள் கனவில் மீதக்குதே பதிவிழும் பருவநிலா பரதமும் ஆடுதே சிலையோ சிற்பக்கலையோ சத்தனிதனிபார் மகதிகம சத்தனிதனிபார் சத்தனிதனிபார் மகதிகம சத்தனிதனிபார் மந்திரி மகதி மகரேகி தரிகமபதாமி தானி தானி தரணி தானி ரபம பதாம பகமரிக தரிணி சனித்தே நிரந்தரி தரணி பதம பமபரணி வணக்கம் கூறி விடைபெறுவது யாழ். எந்த பாடல்களே நீலாம்பரி உன்னை பாராமலே மனம் தூங்காதடி எந்த பாடல்களே நீ நீலாம்பரி உன்னை பாராமலே மனம் தூங்காதடி பழம்பூரி தங்கை கூட உன் கழுத்து மிஞ்சிரடி வஞ்சி மலரே நிலவதன் தங்கையென உன் ஜொலிப்பு சொல்லுதடி வைரக்கிளையே என் பாடல்களே நீ நீலாம்பரி உன்னை பாராமலே மனம் தூங்காதடி வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை